எல்லாருக்கும் நமஸ்காரம். தசாவதார ஸ்தோத்திரத்தில் ரெண்டாவது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கலாம். நிர்மக்னஸ்ருதிஜாலமார்கணதசாதத்தக்ஷணைர்வீக்ஷணைஹி அந்தஸ்தன்வதிவாரவிந்தகஹனானௌதன்வதீநாமபாம் நிஷ்ப்ரத்யூஹதரங்கரிங்கணமிதப்ரத்யூடபாதச்சடாம் டோலாரோக சதோஹலம் பகவதோ மாத்ஸ்யம் வபு பாதுனஹம். நிர்மக்னஸ்ருதிஜால மார்கணதசாதத்தக்ஷணைர்வீக்ஷணை அந்தஸ்தன்வதிவாரவிந்தகஹனான்யௌதன்வதீநாமபாம் நிஷ்ப்ரத்யூஹதரங்கரிங்கணமிதப்ரத்யூடபாதச்சடாம் டோலாரோக சதோஹலம் பகவதோ மாத்ஸ்யம் வபு பாதுனஹம். முதல் ஸ்லோகத்தினால பத்து அவதாரங்களையும் எம்பெருமாட்டியோட அவதரிக்கிறார்கள், பத்து அவதாரங்களையும் லோகத்தில் எடுக்கிறார்கள்ன்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இன்னிலிருந்து ஒரு ஒரு அவதாரத்துடைய விசேஷத்தை பற்றியும் சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறார். நிர்மக்ன ஸ்ருதிஜால, நிர்மக்ன கடலுக்குள்ள மூழ்கிய ஸ்ருதிஜால வேதராசிகளை மார்கணதசா தத்தக்ஷணை வீக்ஷணைஹி, அந்த மார்கணதசா தேடணுன்ற ஒரு அந்த வேளையில் தத்தக்ஷணைஹி ஒரு கருத்தோட வீக்ஷணைஹி அவனுடைய திருக்கண் நோக்குகளால் தேடிந்து போகிறான். அவனுடைய திருக்கடைக்கன் பார்வையோடு தேடிந்து போகிறான். ஔதன்வதீனாமபாம், அதுவும் ஔதன்வதீனாமபாம் அந்த கடலுக்குள்ளே போயின்ட்டுருக்கான் பெருமாள். அது தேடணும்னு சொல்லிட்டு அரவிந்த கஹனானி தன்வத்தீவ அவன் போயின்ட்டு இருக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய கடலுக்குள்ளே எல்லாம் அழகழகான தாமரை மலர்களாக தெரியறது. அவன் போகிற இடம்லாம் தாமரை காடுகள் போல இருக்கான். அவன் கடலுக்குள்ளே வேதத்தை தேடின்னு போகிறப்போ நிஷ்பிரத்யூக தரங்கரிங்கன மிதக, அதுவும் நிஷ்பிரத்யூக தரங்கரிங்கன எங்கே பார்த்தாலும் ஒரு தடையற்ற ஒரு அலை வீசுறது, ஒன்றுக்கொன்று மோதிண்டு பிரத்யூட பாதச்சடா ஒன்றுக்கொன்று மோதிக்கிறது, எங்கே பார்த்தாலும் ஒரு நீர்த்தொகுதி அப்படியே இருக்குது. டோலாரோக சதோகலம் அழகாக அவன் பெருமாள் போயின்னு இருக்கான். அந்த பெருமாள் ஊஞ்சலில் ஆடிண்டு போகிற மாதிரி இருக்கான் ஒரு ஒரு அலையிலையும். சதோகலம் அப்படி ஒரு ஊஞ்சலில் ஆடிண்டு போகிற மாதிரி அவன் உற்சாகத்தோடு அவன் அங்கே போயின்னு இருக்கான். பகவதா மாச்சம் வப்பு பாத்துனகா, பகவதா இப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் பகவதா மாச்சம் வபுகு மீன் வடிவம் கொண்ட இந்த எம்பெருமானவன் நகா பாத்து நம்மை ரட்சிக்க வேண்டும்னு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தம். அழகான அவதாரம் மத்ஸ்ய அவதாரம், நிறைய இடங்களில் இந்த மத்ஸ்ய அவதாரத்தை பற்றி எடுத்திருக்கா. இதுக்கு மனு ஒரு ஸ்துதி பண்ணியிருக்கார். ஓம் நமோ முக்கியதமாய நமகம் சத்வாய பிராணாய ஓஜசே பலாய மகா மத்ஸ்யாய நமகம் அப்படின்னு மனு ஒரு ஸ்துதி பண்ணியிருக்கார். அதுவும் எப்படின்னா யாராலையும் அறிய முடியாதபடி ஒரு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் இருக்கு. மனிதன் ஒரு பொம்மையை ஆட்டி வைக்கிற மாதிரி இந்த பகவான் இந்த லோகத்தை ஆட்டி வச்சிருக்கார். நீங்க இல்லாத போனா இந்த லோகத்தை யாராலையுமே ரட்சிக்கவே முடியாது. உலகத்து எல்லா இடத்துலையும் ஒரே பிரளயம், ஒரே அந்தகாரம். மக்கள் உலகத்தோடு பார்த்தால் மக்கள் எல்லோரும் மறைந்து போயிருக்கா. நான்கு வேதங்களும் மூழ்கிடுத்து, உலகம் மூழ்கலாம் மக்களும் மூழ்கலாம். ஏன்னா பொதுவாக பார்த்தால் ரெண்டுமே அனித்தியமாக தான் இருக்கு. அதாவது வியாபாரிகமாக அத்வைதிகள் சொல்கிற மாதிரி வியாபாரிகமாக பார்த்தால் ரெண்டுமே அனித்தியமாக தான் தோன்றது. ஆனால் வேதம் அப்படி இல்லையா, வேதம் நித்தியம். அது மூழ்கி போயிட்டால் தர்மமே அழிந்து போயிடும். வேதம் எதுக்கு, வேதம் நம்மளையெல்லாம் இந்த மாதிரி கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றி நமக்கு மோட்சத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் வேதம் இருக்குது. வேகர விகித கர்மாக்களை நம்ம பண்ணணும். வேற ஒரு சாம்ராஜ்யத்துக்கு நம்மளை அழிச்சுண்டு போகிற இந்த சம்சாரம்ன்ற இந்த கடலை தாண்டி வேற ஒரு சாம்ராஜ்யத்துக்கு நம்மளை அழிச்சுண்டு போகக்கூடிய கப்பல் தான் வேதம். அதை காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா. தண்ணியில் பொதுவாக பாருங்கோ, தண்ணியில் ஒரு விஷயம் முழுகிடுத்துன்னா அதை எடுத்துட்டு வரத்தான் நாம் எல்லாம் ஆசைப்படுறோம். அது உள்ளே குதித்து அந்த தண்ணியிலேருந்து அதை எடுத்துட்டு வரதான், எந்த பொருளாக இருந்தாலும் அதை எடுத்துட்டு வரதான் ஆசைப்படுறோம். சாதாரண ஏதோ நமக்கு தேவையான பொருளையே நான் தண்ணியில் மூழ்கி எடுத்துனா அதை எடுத்துட்டு வர ஆசைப்படுறப்போ, எம்பெருமான் வேதமே அசுரன் கடலில் கொண்டு போயிட்டான். அதை எடுத்துட்டு வரத்துக்காக அவன் மகா பிரயத்னப்பட்டு இந்த அவதாரத்தை எடுத்து அந்த வேதத்தை காப்பாற்றுறான். வேதம் இன்றைக்குமே நித்தியம், அது ஒரு அணுபூர்வி, அதை அழியாமல் பார்த்துக்கணும். எப்படி நம்ம அழியாமல் பார்த்துக்கிறது அப்படின்னா, பெருமாள் சாஸ்திராணி உபதிதே பிரம்மாணம் சிருஷ்டுவா சாஸ்திராணி உபதிதேச தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்துன்னு சொன்ன வேதாந்தத்தில் அந்த சத்ருமுக பிரம்மாவானவர் ஸ்ரீமன் நாராயணன் சத்ருமுக பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசிக்கிறான். வேதத்தை உபதேசித்தபடி பிரம்மா என்ன பண்ணுறார், அதன் பிரகாரம் லோகத்தை சிருஷ்டி பண்ணுறார். யதாபூர்வம் அகல்பயத்து, முன் யுகத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த யுகத்தில் சிருஷ்டி பண்ணுறான் பிரம்மா. பிரம்மா சனகாதிகளுக்கு சொல்லி வைக்கிறான், சனகாதிகள் நாரதர்களுக்கு சொல்லி வைக்கிறார், நாரதர் இப்படியே கிரமக்கிரமமாக வருது. ஒவ்வொரு குரு பரியந்தம் சிஷ்யாளுக்கு சொல்லி வச்சு, அந்த சிஷ்யால் தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்லி வச்சு, இப்படி ஆணுபூர்வியாக வரபடினால வேதம் என்றைக்குமே அக்ஷரராசி கிரகணமாக இருந்து அது நிச்சயமாகவே இருக்கு இல்லையா. சம்சாரம்ன்றது ஒரு சாகரம், அந்த சாகரத்தில் நாம் ஒரு மீனை போல வாழறோம். மீன் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஜந்து, சின்ன ஒரு இரத்துண்டுக்காக ஆசைப்பட்டு அது எப்படி வலையில மாட்டிக்கிறதோ அதே மாதிரி நாமளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்ப விஷயத்துக்காகலாம் யோசிச்சு நாம அந்த மோக வலைக்குள்ள மாட்டின்றோம். இந்த வலையிலேருந்து வருங்காலத்தை பத்தி நாம யோசிக்கிற மீன் யோசிக்கிறதே இல்லை, தண்ணியில ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நாமளும் வருங்காலத்தை பத்தி யோசிக்காமல் நாம இந்த மாயையில சிக்கிண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை எப்படி மீன் எப்படி இருக்கிறதோ மாட்டின்னு இருக்கோ அதே மாதிரி நாமளும் இந்த லோகத்தில் மாட்டின் இருக்கோம். மீனுக்கு எப்படி உள்ளேயும் எதிரிகள் ஒன்னோட ஒன்று முழுங்கிடுறது, அதே மாதிரி வெளியிலையும் பல எதிரிகள், நமக்கும் உள்ளேயும் எதிரி வெளியிலையும் பல எதிரிகள். நம்மளை போல ஒரு அஜ்ஞானிகளுக்கு இகத்துலையும் சுகம் இல்லை பரத்துலையும் சுகம் இல்லை, எப்பவுமே ஆபத்து தான் கவலை தான், இதை பற்றியே தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பகவான்கிட்ட நமக்கு எண்ணமே போறதே இல்லை இல்லையா. என்ன ஆபத்து வந்தாலும் எப்படி மீன் எப்படி தண்ணீரையே நாடி போயின்னு இருக்கோ அதே மாதிரி இந்த அஜ்ஞானிகள் லோகத்தில் இருக்கக்கூடியவாளும் சம்சார சாகரத்திலேயே உழ ஆசைப்படுறா. இந்த கடலை கடந்து போறதுக்கு, இந்த சம்சார சாகரத்தை கடந்து போறதுக்கு ஒரு உருவம் உண்டு. ஒரு உருவம் உண்டுன்னா அந்த உருவம், ஒரு உருவம் நம்மளை காப்பாத்திட்டு போறது அப்படின்னா அந்த உருவம் வேதத்தை பிரதிதினம் சம்ரட்சிச்சுருக்க அந்த எம்பெருமான் தான் இல்லையா. அந்த வேதத்துக்கே ஆபத்துன்றப்போ அவன் இந்த அவதாரத்தை எடுக்கிறான், சாட்சாத்து மீனை போல ஒரு அவதாரத்தை எடுக்கிறான். லோகத்தில் பாருங்கோ, கடலுக்கு தகுந்த ஒரு கப்பல் இருக்கு, ஆற்றுக்கு தகுந்த ஒரு ஓடம் இருக்கு இல்லையா. ஏன் மாலுமிக்கு தகுந்த கூட கப்பல் இருக்கு லோகத்தில். எனக்கு இந்த சாதாரண ஒரு காரு, எனக்கு இந்த காரு தான் ஓட்ட தெரியும், அந்த கார் ஓட்ட தெரியாதுலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி புத்திக்கு தகுந்தா போலயோ மனசுக்கு தகுந்தா போலயோ நிறைய கப்பல் லோகத்தில் இருந்துன்னு தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்னா, மந்திரம் தந்திரம் நாதம் அக்ஷரம் ஜபம் பாராயணம் இது மாதிரிலாம் பண்ணி தான் அந்த வேதத்தை நாம காப்பாற்றணும். நாம இந்த வேதத்தை காப்பாற்றலன்னா லோகத்தில் யார் காப்பாற்றுவா? அந்தாகம் இமாஸ்திஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிசிய நாமரூபே வியாக்கரவாணின்னு சொன்னான். பிரம்மா சிருஷ்டிச்சுருக்கார் இல்லையா, ஒரு ஒரு விஷயத்தையும் அவரே வந்து லோகத்தில் இறங்கி பிரம்மாவை மூலமாக சிருஷ்டிக்கிறார் எல்லாத்தையும் இல்லையா. இப்படி சிருஷ்டிக்கிறப்போ வேதத்தை நாம காப்பாற்றணும். நாம காப்பாற்றணுன்றதுக்காகவே தான் பெருமாள் நம்மளை சிருஷ்டிச்சார். ஆக வேதத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. இது யாரா உணர்த்துறா நமக்கு அப்படின்னா, இது பகவான் நமக்கு இந்த மத்ஸ்யாவதாரத்து மூலமா உணர்த்துற ஒரு விஷயம். வேத்தீத்தி வித்து, அந்த வித் அப்படின்ற வித ஜானேன்ற தாத்துலேருந்து ஏற்பட்டதுதான் வேதம்ன்றது இல்லையா. இந்த முன்பு ஒரு முன்னாடி ஒரு அசுரன் இந்த வேதத்தை கொண்டு போனான், இந்த வேதத்தை கொண்டு போனப்போ பெருமாள் நமக்காக காப்பாத்தி கொடுத்தான். அதுவும் காப்பாத்துறதுக்காக அவன் போன வழியெல்லாம் எப்படி இருக்குன்றது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அவுதன்வத்தீனாம் அப்பாம் அந்தஹா அரவிந்த கஹானின்ட்டார். கடலுக்குள்ள போகும்பொழுது அவன் போற இடம்லாம் தாமரை காடுகளா இருக்கான். ஏன், அவன் ஒரு புண்டரீக அக்ஷநயனன். அவன் புண்டரீக அக்ஷநயனா இருக்கிறபடினால தான் அவன் போற வழியெல்லாம் அவனுக்கு தாமரை மலர்களாகவே காட்சி கொடுக்கிறது. எம்பெருமான் சர்வேஸ்வரன், அவன் சர்வேஸ்வரனானபடினால அவன் போற இடம் எல்லாமே அப்படியே இருக்கு இல்லையா. அதுவும் ஆனந்தமா ஊஞ்சல்ல ஆடுற மாதிரி இருக்கும் அந்த அலைகள் எல்லாமே. அந்த அலைகள்ல ஆடி ஆடி போய் அந்த அசுரனை கொன்று அந்த மத்ஸ்யாவதாரத்தை எடுத்த எம்பெருமான் வேதங்களை காப்பாத்தி நம்ம இடத்துல கொடுக்கறான். அவன் வேதங்களை காப்பாத்தி நம்ம இடத்த கொடுத்த அந்த வேதத்தை நாம பிரதி தினம் காப்பாத்தின் இருக்கணும்ன்றது சுவாமி தேசிகனுடைய இங்க ஒரு ஆசை. ஆகையினால அந்த வேதத்தை காப்பாத்தி கொடுத்த அந்த எம்பெருமான், மத்ஸ்யாவதாரத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், சாட்சாத்து அரங்கனே தான். அந்த அரங்கன் நம்ம எல்லாம் பார்த்து நகா நம்ம எல்லாம் ரட்சிக்கட்டும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தாசன்.